ேதாந்தராமானுஜேதி கிருபயாரங்கிடிநியஸ்தாரம் தத்சம்பிராப்தாகமான் தத்விதேமனுகணம் சிஷ்டதாபூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கரஹமானுஜமுனிகருணா லப்தமோக்ஷாஸ்ரீமந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரீமந்தம் ஸ்ரீமத்ஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரீமந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சிரயே தேசிகேந்திரம் ஸ்ரீரங்கேஷபதே சமர்ப்பிதபரம் ஸ்ருத்யந்தராமானுஜஸ்ரீயோகீந்திர குருத்தமேன யமினஸ்ருத்யந்தவித்யாத்மனஹ ப்ராப்தஸ்ருத்யபதம்சயுக்மஹ்ருதயம் ஸ்ரீவாசராமானுஜாதே ஸ்ரீ ஸ்ரீவாசமுனீந்திரதேசிகமுனிம் ஸ்ரயோநிதிம் சம்சிரயே ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி மனோஜமம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்தம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. அதாவது சுந்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய ஹிருதயங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒரு மனுஷனுக்கு எப்படி இதயமானது ரொம்ப முக்கியமோ அதை போல சுந்தரகாண்டமானது ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு இதயத்தை ஒத்த பகுதியா இருக்கு. இந்த பகுதியில பல நன்மொழிகள் வந்து அடங்கியிருக்கு. பல நன்மொழிகள்னா சர்க்கத்துக்கு சர்க்கம், ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம். நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா நடுவுல நடுவுல அவர் காட்டக்கூட உவமைகளும், அவர் சீதையை பார்க்க போற ஹனுமான்னால சொல்லப்படுற பழமொழிகளையும், அவர் பண்ணக்கூடிய காரியங்கள்லேருந்து நமக்கு தெளிவிக்க வேண்டிய நன்மொழிகளையும், சீதை கிட்ட அவர் சொல்ற விஷயங்கள்ல அவருக்கு இருந்த பக்குவத்தையும், அவர் செயல்பட்ட விதத்தையும், இப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்தா பற்பல நன்மொழிகள் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கு. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சீதை வந்து ரொம்ப தீனையா கஷ்டப்படுறத பார்த்த ஹனுமார் வந்து கழுத்துல சுருக்கு போட்டுட்ட சமயத்துல சீதை, ஹனுமார் பல பிரகாரமா யோசிக்கிறாரே, அந்த யோசனை தான் சுந்தரம். அதாவது இங்க ஒருத்தனுக்கு சாதுரியமா யோசிக்க வருதே அதுதான் சுந்தரம். அதுவும் ரொம்ப நேரம் யோசிச்சாரா, இப்ப இருக்கிற காலத்துல யோசிக்கிறேன் அப்படின்றா, பார்க்கறேன் யோசிக்கிறேன் அப்படின்றா. அந்த மாதிரி ஹனுமார் யோசிச்சாரா அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்குள்ள 20-30 வகையான யோசனைகளை யோசிச்சு எதை சரியா பண்ணணும்ன்ற தேர்ந்தெடுக்கிற அளவு மனசு ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அமைதியாகவும் வச்சிருந்த, ரொம்ப கஷ்டமான நிலையில கூட மனசு அமைதியா பகவத் சரணத்திலேயே இருந்தது அப்படின்னா அந்த வந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமா விலகி போயிடும். அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பழமொழியானது இதை ஒட்டினதுதான், கிருத்தேச பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு ஒரு பழமொழி. இது முதல் சர்க்கத்திலேயே வரக்கூடிய ஒரு அழகான பழமொழி. என்ன அப்படின்னா, உதவியவர்களுக்கு உதவுவதுன்றது தொன்று தொட்டு வர பண்பாடு இதுதான். கிருத்தேச பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனஹா, சனாதனஹானா தொன்று தொட்டு வரக்கூடியது. கிருத்தேச பிரதிகர்த்தவியம், நமக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் கொடுத்தா அந்த விஷயத்தை பிரத்யுபகாரத்தோட நாம அவர்கள் திறத்துல இருக்கணும் அப்படின்றது இந்த பழமொழியினுடைய விஷயம். சாமான்யமா இதை பார்க்கும் பொழுது வள்ளுவனுடைய வாக்கு ரொம்ப நமக்கு முக்கியமா இருக்கு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது இன்றே மறப்பது நன்றுன்னர் வள்ளுவர். அதாவது தனக்கு ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணாம அந்த காரியம் தனக்கு ரொம்ப முக்கியமா இருந்ததுன்னா அதை தன் ஆயுசு பரியந்தம் மறக்காத இருக்கணும்ன்றதை காண்பிச்சார் இந்த இடத்துல மைனாக்கம்ன்ற மலை. அதை தான் சொல்ல போறேன். யாருக்கு அப்படின்னா ஹனுமாருக்கு. என்னன்றதையும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். ராமர் எப்படிப்பட்ட குணவான் அப்படின்றத சொல்லிட்டு வரும்பொழுது சொல்றார், பகவான் வந்து தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்தியவாக்கியோ திருடவிரதஹான்னு ராமனுடைய 16 முக்கியமான குணங்களை பத்தி வால்மீகி பகவான் நாரதர்கிட்ட கேட்கிற, இப்படி ஒரு 16 குணத்தை லிஸ்ட் பண்ண, இந்த 16 குணங்கள் பொருந்தின உத்தமமான ஒரு மனிதன் யாரு அப்படின்னு தான் கேள்வி நாரதர்கிட்ட. அப்பதான் ராமோ நாம விசேஷஜ்ஞான்ற ரீதியில ராமன்ற பெயருடையவன்றதை சொல்லி ராமனுடைய பிரபாவம்லாம் நாரதர்னால வால்மீகி பகவானுக்கு உபதேசிக்கப்பட்டு நமக்கு இன்னைக்கு ராமாயணம் நன்றாக தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய இதில் ராமன் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒருத்தர் 100 தப்பு பண்ணாலும் 100 தப்பை மன்னிச்சிடுவார். ஒருத்தன் ஒரே ஒரு சின்ன உபகாரம் பண்ணியிருப்பான் ராமனுக்கு, அந்த உபகாரத்தை பெரிய மலை போல காரியம் பண்ணதான் நினைப்பார் ராமர். ஒரு நல்ல உதாரணம் அணில். அணில் பண்ண உதாரணத்தை நம்ம சேது பந்தனம் போது பார்க்கணும். சேது பந்தனம்ன்றது இந்த சேதுவை கட்டினது, சேதுன்ற பாலம், பாலத்தை கட்டி இந்த ராமேஸ்வரத்திலிருந்து அங்கே லங்கைக்கு போனாரே, அந்த சமயத்தில் சேது பந்தனம் பண்ணும் பொழுது, குரங்குகள் மலை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன் அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்படுற தொண்டரடிப்பொடி ஆழ்வார். மார்கழி மாசம்ன்றதுனால தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஞாபகமும் நமக்கு வந்துடுறது. அவர் மார்கழி கேட்டையில் அவதாரம் பண்ண ஆழ்வார், அதனால மார்கழி மாசம்ன்றதுனால அவரை நம்ம நிச்சயம் நினைச்சுக்கணும். அந்த ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுக்கு இந்த குரங்குகளை போல நம்மளால உபகாரம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அதாவது பெரிய பெரிய மலைகளை பிளந்துண்டு வந்து கற்களை இட்டு ஒரு பெரிய சமுத்திரத்தில் ஒரு அணையை கட்டியிருக்கு, ஆனா தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமினா அணிலும் போலேன். அணில் என்ன பண்ணித்துன்னா, தன் முதுக நன்னா தேய்ச்சி மணல்ல அந்த நடுவுல நடுவுல எங்கெங்கெல்லாம் விரிசல்கள் இருக்கோ அல்லது நடுவுல நடுவுல எங்கெங்கெல்லாம் பிளவுகள் இருக்கோ அதிலெல்லாம் மண்ணை இட்டு நிரப்பி அந்த பாலத்தை அழகாக்கின்னு இருக்கான். அந்த காரியம் கூட நாம் பண்ணலையே அப்படின்னு நினைச்சு ஆழ்வார் வருத்தப்படுற. ஆழ்வார்கள்லாம் அப்படி கிடையாது, நம்மளை பத்தி ஆழ்வார் சொல்ற. இப்ப பகவான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கு, இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பையே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கணும். பகவான் பொருட்டு நான் காரியம் பண்றேன். ஆத்துல தளிக பண்றவாளா இருந்தா என்ன சொல்லணும், யாருக்காக தளிக நடக்கிறதுனா, பகவான் அமுதுபடி பண்ணணும்னு தளிக பண்ற, பகவானுக்கோசரம் இந்த சமையல் அப்படின்ற மனசோட தளிகைன்னு நான் பரிபாஷையை சொல்லி பழகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் பரிபாஷை புரியணும்ன்றதுக்காக 2-3 தடவை சொல்றேன். அதே நேரத்தில் பகவானுக்காக ஒரு காரியம் பண்றேன். எதற்காக நாம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, பகவான் ஆச்சாரியாள் பாகவத்தாள் இவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றதுக்கோசரம் நம்மளுடைய சம்பாத்தியம். இந்த இடம் பகவான் கொடுத்த குடிசை இப்படின்னு பகவான் பகவான்னு அவனையிட்டு சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இப்படியான ஒரு சரீரத்தை கொடுத்து, இப்படியான உடலை கொடுத்து, அந்த உடல்ல எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத நம்மளை படைச்சு, நமக்கு எல்லா வகையான சௌகரியங்களையும் கொடுத்து, அன்னபானாதிகள்னு சொல்லக்கூடிய அதாவது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலைன்னு இப்படி எல்லா போகங்களையும் கொடுத்துருக்கானே அந்த கண்ணன், அந்த கண்ணன் தரத்தில் நாம் என்றைக்கும் நன்றியோடு இருக்க வேணும். எப்படிப்பட்ட நன்றியோடு இருக்கணும்ன்றது இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணம் மூலமாக ரொம்ப அழகா தெரிகிறது. சுந்தரகாண்டத்தில் என்ன விஷயம்ன்றதை பார்ப்போம். அதாவது ஹனுமார் இந்த பக்கத்திலிருந்து 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி அந்த பக்கம் லங்கைக்கு பறந்து போயின்னு சமயம், அந்த சமயத்தில் நடுவழியில் போகும்பொழுது ஒரு பெரிய மலை அப்படியே கடல் உள்ளேந்து எழுந்து மேலே வருது. அதை பார்த்த ஹனுமாருக்கு, இது என்னடா இது, ஆரம்பமே ஒரு விக்னம் வருதே, ஒரு தடை ஏற்படுறதே அப்படின்னு பார்த்த. அந்த மலையை தாண்டி போகலான்னு பார்த்தா பெரிய மலையாக இருக்கு, அதனால அந்த மலை யாருன்னு தெரிஞ்சுங்க. அந்த மலை வந்து மைனாக்கம் அப்படின்ற மலை. இந்த மைனாக்கம்ன்ற மலை தன்னை பற்றின விற்த்தாந்தத்தை ஹனுமார்கிட்ட சொல்றது, சுவாமி நான் உங்களுக்கு தாசனா ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்க அப்பாவான வாயு தான் என்னை முன்னாடி காப்பாத்தினது. ஒரு காலங்கள்ல மலைகளுக்கு ரக்க இருந்தது, எல்லா மலைகளுக்குமே. மலைகள் என்ன பண்ணும், அப்படியே எழுந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க செட்டில் ஆயிடும். இப்படி எல்லாம் ஆனா மக்களினுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இந்திரன் கோபம் கொண்டு வஜ்ராயுதத்தினால மலைகளினுடைய ரக்கையெல்லாம் வெட்டி அதை அச்சலங்களா மாத்தினான். அச்சலம்னா நகராதது, நகராததா மாத்தினான். அதுல மைனாக்கம்ன்ற நாமத்திரம் உங்க அப்பா வாயுவினால தப்பித்து வந்து நேரா இந்த கடல் உள்ள இத்தனை வருஷமா இருந்தேன். இந்த கடலுடைய அரசனான சமுத்திரராஜன் இப்ப உன்னை காப்பாத்தின வாயுவோட குமாரர் போறேற்பா, என்னை வந்து வளர்த்த சாகரம்ன்றது, சாகரம்ன்றது சமுத்திரத்துக்கு பேர், அதாவது கடலுக்கு சாகரம்னு பேர். ஏன் சாகரம், இப்ப கூட இந்தியாவில் வைக்கும்போது சாகர் மாலா அப்படின்னு தானே திட்டம் எல்லாம் பேர் வைக்கிறா பாருங்க. சாகரம்னா கடல். அந்த கடல்ல வந்து இந்த கடல் யாருனால பெரிதாக்கப்பட்டது அப்படின்னா, சகரபுத்திராள்ன்றது ராமனுடைய மூதாதையர்கள். ராமன் மூதாதையர்கள்னால இந்த கடலானது வளர்க்கப்பட்டது. அதனால கடலுடைய அரசன், எனக்கும் உபகாரம் தேவை, நீயும் உபகாரம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ். நீ இப்ப எழுந்து ஹனுமார் போயிட்டு இருக்க, ரொம்ப வேகமா போற, அவருக்கு ஒரு இளைப்பாறக்கூடிய இடமா நீ இருன்னு சொல்லி என்ன கேட்டுண்டுது. நானும் அவருக்கு உதவி பண்ற பொருட்டு அதே நேரத்துல உங்க அப்பா எனக்கு பண்ண, அதாவது வாயுவானவர் என்னை வந்து காப்பாத்தி இந்த கடல்ல மறைத்து வைத்திருந்தார் இத்தனை நாளா, அந்த உதவிக்கோசரம் நீங்க வந்து நிச்சயமா என்கிட்ட தங்கிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி, என்னுடைய இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய வந்து பழங்களும் புஷ்பங்களும் நல்ல சுகந்தமான காய் கனிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ததிகம் கந்தவத் சாது, கந்தமூல பலம் பகு, பலவிதமான காய்கனிகள், நல்ல வாசனை உள்ள புஷ்பங்கள் எல்லாம் இருக்கு. ததாஸ்வாத்ய ஹரிஸ்ரேஷ்ட விஸ்ராந்தோ அனுகமிஷதி, அதாவது நீங்க கொஞ்சம் நல்லா விஸ்ரமிச்சுண்டா கொஞ்சம் களைப்பு ஆறிண்டு இதற்கப்புறம் மீதி அதாவது ராமகாரியத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அது சொன்னது என்னன்னா, கிருதேச பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனஹா, ஒருவன் நமக்கு உதவி பண்ணா அந்த உதவிய மலைய போல பார்க்கணுமா, பகவான் வந்து குஹன் பண்ண உதவிய குஹனை போல இல்ல, குஹனோடு ஐவரானோம்னு. சுக்ரீவன் எத்தனை வகையா பகவானுக்கு குடைச்சல் கொடுத்தான்னா, பகவானை ரெண்டு தரம் டெஸ்ட் பண்ணா, அதுக்கப்புறம் வந்து விபீஷணனை சேர்த்துக்க கூடாது, ஆனா அப்படி கூட சுக்ரீவன்ட்ட பகவானுக்கு அந்த நன்றி மாறவே இல்லை. சீதைக்காக இத்தனை திக்குகள் தோறும் ஒவ்வொரு திசைகள்லையும் இத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வானரர்களை அனுப்பிச்சிருக்கானே, இதை விட ஒரு பெரிய காரியம் என்னன்னு சுக்ரீவனேந்திக்கு கொண்டாடிண்டே இருப்பாராம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமன். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போன பாசுரம் என்ன அப்படின்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபங்கமழு துயிலன மேல் கண்வளரும்ன்ற பாசுரம். இதுல ஆச்சாரியர்களை வந்து கூப்பிட்டு இந்த ஜீவனுக்கு உண்மையை உரைத்து இவனை நல்லவனா ஆக்குங்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி இருக்கு. தூமணி மாடம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான பத்தி, அவன் எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லாதவன். வேதத்துல பெருமாளுக்கு சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு நேத்தி நேத்தி, அதாவது தவறான குணங்கள் இல்லாதவன் சொல்றது. சில பேர் என்ன தப்பா அர்த்தம் பண்ணிட்டா அப்படின்னா, எம்பெருமானுக்கு குணமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிட்டா. அப்படி கிடையாது. ஆழ்வார் சொல்ற, அமலனாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், பகவானுக்கு நற்குணக்கடல்னு பேர். நற்குணக்கடலா இருக்கிறதுனால ஒரு தவறான குணம் கூட பகவானுக்கு கிடையாது. அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறிய மாடம்னு சொல்லக்கூடியது இப்படியான தூய்மையான நற்குணங்களினுடைய கடலான பகவான். அவன் சுற்றும் விளக்கிறியன்னு சொன்னது என்னன்னா, அவனை சொல்லக்கூடிய வேதங்கள் என்ன, வேதாந்தங்கள் என்ன, கீதை என்ன, ஸ்மிருதி முதலான நூல்கள் என்ன, எல்லாம் பகவானை நன்னா தெளிவா காமிக்கிறது. அந்த தூமணி மாடத்தை நன்ன ஒளிர செய்யறதான் இந்த விளக்குகள்லாம். தூபம் கமழ, தூபம் கமழ அப்படின்னா பெருமாள் எப்படிப்பட்டவன்னா, எல்லா கர்மங்கள்னாலேயும் நம்ம பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் பண்றது, கோலம் போடுறது, நம்ம பண்ற விளக்கேத்துறது, கோவிலை பெருக்கிறது, முழுகிறது, ஸ்ராத்தங்கள் பண்றது, நித்திய கர்மா என்ன, நைமித்திக கர்மா என்ன, அனுக்ஞா, அதாவது கர்மா ரெண்டு வகைப்படும். ஒன்று பகவான்னால இட்ட கட்டளை, கட்டளையை மீறினா கண்டிப்பா அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரும். அதனால கட்டளையை மீறாம நாமெல்லாம் இருக்கணும். அதே நேரத்தில் அனுக்ஞா, அனுக்ஞானா பகவானுக்கு பூ தொடுத்து கொடுக்கறது, அதே மாதிரி கோவிலை போய் பெருக்கி முழுகை தொடக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணானா அம்பரீஷ சக்கரவர்த்திகள் பண்ண. அம்பரீஷ சக்கரவர்த்திகள் இந்த லோகத்தை, இந்த சப்த தீபமான வசுந்தரையை ஏக சக்கரவர்த்தியா ஆண்டவர். ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கலௌ ஹரேகே மந்திர மார்ஜனாதிஷு, ஹரியினுடைய மந்திரமான கோவிலை அவர் போய் பெருக்குவாராம். அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் பகவானுக்கு பண்ற கைங்கரியம். அதனால பகவானுக்கு பண்ற கைங்கரியத்துல ஒன்று உயர்வுன்னோ ஒன்று தாழ்வுன்னோ யாரும் எடுத்துக்க வேண்டாம். எல்லா கைங்கரியத்தையும் பகவான் தன் தலையால ஏத்துக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நித்திய நைமித்திக கர்மங்கள்னால தூபம் கமழ, அதனால விளங்கக்கூடியவனா, இந்த கர்மங்களை எல்லாம் ஏத்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவனா. அப்படிப்பட்டவன் என்ன பண்றா அப்படின்னா, துயிலனமேல் கண்வளரும். துயிலனைன்னு சொல்லக்கூடியது பிரம்மத்துல வந்து, பிரம்மம் எப்படி துயிலனமேல் கண்வளரும்னு சொல்லக்கூடியது, இப்படிப்பட்ட பிரம்மமானது பரியங்கபூதமான பிரம்மத்தினுடைய அறிவை பெற்றவன். இப்படிப்பட்ட பகவான்ற அறிவை பெற்ற இந்த ஜீவனானவன், மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாய், அதாவது பெருமாளை பத்தி சொன்னது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ், துயிலன மேல் கண்மலருன்றது இந்த ஜீவன். இந்த ஜீவன் எப்படின்னா, இப்படிப்பட்ட பகவான் கிட்ட ராத்திரி கண்மலரக்கூடியவன். நாமெல்லாம் ராத்திரி படுத்துண்ட உடனே கார்த்தால புத்துணர்வு ஏற்படுறது. எப்படி ஏற்படுறது அப்படின்னா, புரி தத் அப்படின்னு ஒரு வகையான நாடி இருக்கு. உடம்புல பல நாடி இருக்கு. நாடி ஜோசியாலெல்லாம் பார்த்தா ஒரு ஒன்று சொல்றாளே, அதுல பல நாடிகள் இருக்கு. அதோட புரி தத் அப்படின்ற நாடியில தான் இந்த ஆத்மாவானவன் சயனிக்கிறான், தூங்குறான். அப்படிப்பட்ட தூங்கினதுனாலதான் பகவான்கிட்டேந்து சக்தியை பெற்று அடுத்த நாள் காலையில புத்துணர்வோடு எழுந்துக்கிறான். அப்படிப்பட்ட இந்த சரீரத்தினுடைய ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, மாமான் மகளே மணிக்கதவம், அதாவது தாழ் திறவாய். எப்படிப்பட்டதுன்னா, இந்த சரீரத்துல அடப்பட்டு கிடக்கிறது. இந்த உடம்புல இந்த உடம்ப தாழ் திறந்து, இந்த உடம்பை விட்டு மணிக்கதவம் தாழ்த்திறவாய். மணிக்கதவம்னா கௌஸ்துப மணி. பெருமாளுக்கு மார்பில் ரங்கநாதனை நீங்கள்லாம் சேவிச்சேன்னா, பெருமாளுடைய திருமார்பில் பார்த்தேன்னா அழகா ஒரு மணி இருக்கும், சந்தனம் வச்சு அந்த மணி அது மேலே அமுக்கப்பட்டிருக்கும். அந்த மணி தான் கௌஸ்துபம்னு பேர். அந்த கௌஸ்துப மணியினுடைய ஸ்தானம் நாம. அந்த கௌஸ்துப மணி யாருன்னா நாம தான். அந்த இடத்துல இருக்க வேண்டியவா நாம. நாம் அந்த விட்டை அந்த இடத்தை இழந்து இருக்கோம். அதனால இழந்ததை பெறுவதற்கு எம்பெருமான பத்தி உண்மையான அறிவை அறிந்து கொள்ளுங்கள். வேதம் என்ன, உபனிஷதங்கள் என்ன, கீதை என்ன, ஸ்மிருதிகள் என்ன, புராணங்கள் என்ன, ஆழ்வார்களுடைய தமிழ் பாசுரங்கள் என்ன, ஆகமங்கள் என்ன, இப்படி எல்லாவற்றிலும் பிரதிபாதிக்கப்பட்டவன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபர்யங்கம் உத்சிருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரியின்ற ரீதியில பகவான் தான் நமக்காக பல பல அவதாரங்களை எடுத்து நம்ம காப்பாத்துறான். நமக்காக பல பல கோவில்களில் கோவில் கொண்டு உள்ளான். இப்படின்றதெல்லாம் நன்றாக பகவானை பற்றி தெரிஞ்சு நாம அவன்கிட்ட சரணாகதி பண்ணணும்ன்றத மாமீரவளை எழுப்பீரோ. ஆச்சாரிய பிராச்சாரியர்களே, இந்த ஜீவனை வந்து பிரம்மத்தினுடைய அறிவை பெற்று ஒழுங்காக ஆக்குங்கள். அதாவது இவன் சொன்னா கேட்க மாட்டான், இவனுக்கு சொல்ல வேண்டியவா சொன்னா கேட்பான். ஆச்சாரியனை அடையாத எந்த ஒரு சிஷ்யனும் பிரம்மத்தை அடைய முடியாது. ஒரு சதாச்சாரிய பிராப்தி தான் எம்பெருமான அடையறதுக்கு ஒரே ஒரு வழி. அதனால ஆச்சாரிய பிராச்சாரியர்களே, பகவானை அடையுங்கள் அப்படின்னு சொல்லி, இப்படி அடைந்தவனுக்கு ஊமையோ அன்றிச்செவிடோ அனந்தலோன்னு எந்த தேவையில்லாத விஷயங்களிலும் இவன் காதுல விழாது. ஏன்னா பகவத்குணமே இவனுக்கு ஒரு பெரிய ஆறு மாதிரி இருக்கும். அதே போல ராமருடைய விஷயமா போயிட்டு இருக்கிற ஹனுமார் வந்து இந்த விஷயங்கள்லாம் அவர் காதலியே விழல. எத்தனையோ பேர் என்ன சொன்னியும் மைனாக்கம் நின்று போன்னு சொல்லியும் எங்கிட்ட இத்தனை விஷயம் இருக்கும்னு சொல்லியும் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் காதலியே ஏறல. அதே நேரத்துல எல்லாருக்கும் ரொம்ப நேரம் ஊமையோ அப்படின்றது, சீதையை பார்க்கற வரைக்கும் ரொம்ப மௌனமா இருந்தார். ஊமையோன்றது மௌனமா இருக்கிறது. அன்றி செவிடோ அனந்தலோ, அதாவது இவன் செவிடன் ஆயிடுறான்னா மற்ற விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை கேட்காம விட்டுடுறான். அதாவது பகவானை தவித்து மற்ற விஷயங்களை கேட்கக்கூடாதுன்னு ஆழ்வார் சொல்ற. எந்த ஆழ்வார்னா குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொழுது முகுந்த மாலையில இதை சொல்ற. அதை தான் ஹனுமார் பண்ணி காண்பிச்ச. ஜெயத்யதிபலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலிதான்னு ஒவ்வொரு இடத்திலையும் ராமனுடைய பெருமையே பேசினார். ராமனை பத்தி மற்றவர்களை கேட்பிக்க வைத்தார். ராமனை பத்தி தவறான விஷயங்களை தன் காதுல போட்டுண்டதே இல்லை. ராமன் கிட்ட எந்த தவறும் கிடையாது. இந்த அரக்கர்களுக்கு பகவான் கிட்ட இருக்கிற ஒரு பொறாமையினால் இவர்கள் இப்படி சொல்றான்றத புரிஞ்சுண்ட. இப்படி புரிஞ்சுண்டு தன்கிட்ட இருக்கிற ஆக்கிஞ்சன்யம்ன்ற அந்த ஒரு குணம், தான் ஒண்ணும் இல்லை, ராமன்னாலதான் எல்லா காரியமும் நடந்தது, தன்னால் ஒன்றும் ஆகாது, உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன்னு ஆழ்வார் சொன்னாரே, அப்படி உன்னாலதான் எல்லா காரியமும் நடக்கும்னு ராமனுக்கே தன்னுடைய அத்தனை காரியங்களையும் ராமதூதனான இவர் அர்ப்பணம் பண்ணார். இந்த மைனாக்கம் சொல்லக்கூடிய பழமொழி, கிருதேச பிரதிகர்த்தவ்யம் ஏழ தர்ம சனாதனஹா. ஒருவன் நமக்கு பரம உபகாரம் பண்ணா, என்ன உபகாரம், ராமனானவர் ஹனுமாரை தன் தூதனா ஏத்துண்டார். அந்த மாதிரி எம்பெருமானவர் நம்மளை நம்மளுடைய ஆத்மாவை அவனை சேர்ந்ததுன்னு நம்மளை ஏத்துருக்கார். எப்படி ஏத்துருக்காருன்னா, அவனுடைய சரீரம்தான் நாம, அவனுக்கு உடம்ப போன்றவர்கள். ஆனா இத்தன்னால் பிரம்ம ஜானத்தை மறந்து இருந்தோம். ஆச்சாரியர்களான மாமீர் அவர்கள் எழுப்பீரோன்ற ரீதியில, மாமீர்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் நம்மையெல்லாம் எழுப்பி நம்முடைய உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுத்து, எம்பெருமான் எப்படிப்பட்டவன், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழக்கூடியவன் சொல்லி கொடுத்து நமக்கு பகவானை பத்தின உண்மை ஞானத்தை அறிவிச்சதுனால நாமும் நம்முடைய ஒழுங்கான விஷயத்தை தெரிஞ்சுண்டு நம்முடைய உண்மையான ஸ்தானம் வந்து பகவானுடைய திருவடிதான்றத இந்த இடத்துல காட்டுறா போல இந்த பழமொழி இருக்கு. பகவான் கொடுத்த இந்த உடலானது அவனுக்காக பிரத்யுபகாரம் பண்ணணுமே தவிர்த்து தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. அதாவது உலக வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும் இத்தியாதிகள்லாம் ரொம்ப முக்கியமா இருந்தாலும், அதையே குறிக்கோளா வச்சுட்டு உலகத்துல அழையக்கூடாது. அது ஒரு காலத்துல நம்மளை நிறுத்திடும்ன்றதுனால பகவத் பிரீத்தியே நமக்கு கடைசி மட்டும் இருக்கணும்ன்றது இதனால காண்பிக்கப்படுறது. அப்படி பகவான் கொடுத்த இந்த உடம்பு அவனுக்காக பயன்பட வேண்டும். கிருதேச பிரதிகர்த்தவியம், ஒருத்தர் செய்த உதவிய என்றைக்கும் மறக்கக்கூடாது. பகவான் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தினால அவனையே என்றைக்கும் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்று இருக்க வேண்டும். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.